श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किक केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्ताम् सदा हृदि भारद्वाजकुलाब्धिशीतकिरणश्री श्रीनिवासाद्गुरोः लब्धश्रीधरचक्रलाञ्छन विधिम् रङ्गेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरम् तदीय करुणा सम्प्राप्त सज्ञानकम् वन्दे शान्तिदमादियुक्तमनघम् श्रीमाधवार्यम् गुरुम् श्रीकृष्णब्रह्मतन्त्रोत्तमगुरुकरुणावाप्तचक्राङ्कभाष्यम् वैराग्याचारवार्धौ वरदपदमुखे लक्ष्मणेन्यस्तभारम् श्रीवागीशात्रतुर्यम् शटरिपियतिराट् वेदचूडार्यमूर्तिम् नूत्नम् श्रीरङ्गनाथम् नवकरिमथनम् ब्रह्मतन्त्रम् श्रयामः श्रीतुरगवदनपादू सन्ततपरिचरणमात्रपरमार्थः जयतु श्रीमानभिनवरङ्गेन्द्रब्रह्मतन्त्रपरकालः पर्यायभाष्यकाराय प्रणतार्तिम् विधून्वते ब्रह्मतन्त्रस्वतन्त्राय द्वितीयब्रह्मणे नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। स्तोत्ररत्नभाष्यम் நாம் இப்பொழுது 33வது ஸ்லோகத்திற்கு வந்துள்ளோம். 32வது ஸ்லோகத்திலிருந்து 14 ஸ்லோகங்களால் பெருமாளை வர்ணிக்கிறார் என்று பார்த்தோம். வரப்போற த்வித்தியாந்தமான சப்தங்களெல்லாம் பகவானுக்கு விசேஷமாக, பின்னாடி வரப்போற பவந்தம் என்ற பவந்தமேவ அனுச்சரன் நிரந்தரம் என்ற ஸ்லோகத்தில் வர பவந்தம் சப்தத்துக்கு விசேஷமாக 14 ஸ்லோகங்களில் பகவானுக்கு விசேஷணங்களை சாதிக்கிறார் என்று பார்த்தோம். அதில் 33வது ஸ்லோகத்தில் சகாசதம் என்று ஆரம்பிக்கிற அந்த சகாசதம் பவந்தமேவன்னு புரிஞ்சுக்கணும். எப்படி சகாசதம், எப்படி பல பல பலன்னு எழுதிருக்காருன்னு அர்த்தம். சகாசதம்னா எப்படி பல பலன்னு எழுதிருக்கார் அப்படின்னால், ஆயுதங்கள் என்ன, ஆபூஷணங்கள் என்ன, எல்லாத்தோடையும் சேர்ந்து எழுதிருக்கார்னு சொல்றதுக்காக வீர உச்சிதமான சின்னங்கள், ஸ்ருங்கார உச்சிதமான சின்னங்கள் இரண்டையும் இரண்டு விசேஷணங்களால் சாதித்தருளுகிறார். அதில் ஜாக்கின கர்க்கசை சுபை சதுர்பி ராஜானு விளம்பி பிர் புஜைஹி என்று 4 புஜங்களாலும் விளங்குபவர் என்றும், பிரியாவதம் சோத்பல என்று ஆரம்பித்து ஸ்ருங்காரோச்சித சின்னங்களையும் சாதிக்கிறார். இப்ப நம்ம ஸ்லோகத்தை பார்க்கலாம். ஸ்லோகத்தினுடைய பாஷ்யத்தையும் பார்க்கலாம். சகாசதம் ஜாக்கின கர்க்கசை சுபைஹி சதுர்பிராஜானு விளம்பிபிர் புஜைஹி பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகாபந்த விமர்தசம் சிபிஹி. ஜாக்கின கர்க்கசைஹி சுபைஹி ஆஜானு விளம்பிபிஹி சதுர்பிஹி புஜைஹி பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகாபந்த விமர்தசம் சிபிஹி புஜைஹி சகாசதம் என்று அன்வயம் சொல்லிக்கணும். ஜாகிண கர்க்கசைஹி சுபைஹி அஜானு விளம்பிபிஹி பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்த சம்சிபிஹி சதுர்பிஹி புஜைஹி சகாசதம் என்று அன்வயம் புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு என்ன சாமான்யமான அர்த்தம் என்றால், ஜியாகிண கர்க்கசைஹி சுபைஹி ஜியாகிண கர்க்கசைஹி சகாசதம்ல ஒவ்வொன்றத்தையும் சேர்த்துக்கோ. சுபைஹி சகாசதம், சதுர்பிஹி சகாசதம், அஜானு விளம்பிபிஹி புஜைஹி சகாசதம் என்று தனித்தனியாகவும் சேர்த்துக்கொள்ளலாம். ஆனா புஜைஹிக்கு தான் விசேஷணம் எல்லாமே. அதனால எல்லாத்தையும் சதுர்பிஹி புஜைஹி சகாசதம் என்று நாம் அர்த்தம் கொள்ள வேண்டும். இப்ப முதல் சப்தத்தை எடுத்துக்கலாம். ஜாக்கின கர்க்கசைஹி என்றால் அவதார தசையில பகவான் தன்னுடைய ஆசித்தாலெல்லாம் காப்பாற்றுவதற்காக விரோதிகளை நிரசனம் செய்ய வேண்டிய ஸ்திதி ஏற்படும் பொழுது, அந்த வியாபாரங்களில் ஈடுபட்ட யுத்தாதி வியாபாரங்களில் ஈடுபட்டதுக்கு அடையாளமாக அவருடைய சரீரத்தில் விளங்கக்கூடிய விழுப்புண்கள், அந்த விழுப்புண்களால் கின ஜியா கின கற்கசைகி, அதனாலேயே அந்த தொக்குகள், அதாவது பகவானுடைய சரீரத்தில் இருக்கிற தோல், திவ்யமான தோள்கள்லையும் கொஞ்சம் கற்கசத்தை ஏற்பட்டிருக்கு அப்படின்றதாக சொரசொரன்னு இருக்கிறதுன்னு அர்த்தம் கற்கசைகி. ஆனால் அந்த கற்கசத்தையே சுபமானது என்று வீரோச்சித சின்னங்கள் என்ற என்ன இருந்தாலும் யுத்தத்தில் புறமுதுகிட்டு ஓடாத வாளுக்கு ஏற்படக்கூடிய சின்னங்கள் எல்லாம் அவைகளை சுபமான சின்னங்கள் என்றே இன்றளவும் கருதுகிறார்கள் வீரர்கள். அதனால் பகவானுக்கு ஏற்பட்டிருக்கிற அந்த மாதிரி கிணங்கள் இருக்கிறதே விரணங்கள், அதெல்லாம் சுபமானவைகள். அது விபவ தசையில் ஏற்பட்ட அவதார தசையில் ஏற்பட்டாலும் கூட பரவிக்கிரக புஜங்கள்லையும் அதையே மனசால ஆரோப்பணம் பண்ணிட்டு சாதிப்பதாக சுவாமி பாஷ்யத்தில் அருளி செய்யப் போகிறார். அப்படி ஜாகின கற்கசைகி சுபைகி ஆஜானு விளம்பிபிகி, தன்னுடைய முட்டிக்கால் பரியந்தமாக நீண்டு இருக்கக்கூடிய அற்புதமான நான்கு புஜங்கள், அந்த நான்கு புஜங்களும் மேலும், நான்கு புஜங்கள் எப்படி இருக்கின்றன, பருத்து நீண்டதாக இருக்கின்றன என்றதற்கு தானே ஒரு அழகு, அப்படி இருந்தால்தானே அழகு, நீண்ட புஜங்கள். அந்த நீண்ட புஜங்கள் எவ்வளவு நீண்ட புஜங்கள் என்றால் ஆஜானுபாகு என்று, ஆஜானுபாகு என்று ராமனை வர்ணிக்கிறார் வால்மீகி. சுழல் ஆஜானுபாகு சுஷிராகா சுழலாட்டகா சுவிக்கிரமஹா என்று வர்ணிக்கும்படியாக ஆஜானு விளம்பிபிகி புஜைகி, விளம்பிபிகி விசேஷேன லம்பதேதி விளம்பதே விளம்பிபிகி விளம்பன் விளம்பந்தௌ விளம்பந்தா விளம்பந்தம் விளம்பந்தௌ விளம்பதா விளம்பதா விளம்பத்யாம் விளம்பிபிகி என்று திருத்தியா விபக்தியில அவைகளால் நான்கு புஜங்களால் என்று அர்த்தம். அது எப்படி இருக்கின்றதுக்கு ஜாகின கற்கசைகி என்றும், ஆனாலும் சுபமானவைகள் என்றும், சதுர்பிகி என்றும், அவைகள் எத்தனை புஜங்கள் என்றால் நான்கு புஜங்கள் என்றும், அவைகள் எப்படிப்பட்டவை என்றால் ஆஜானு விளம்பிபி விளம்பிபிகி என்ற விசேஷணத்தினால் முட்டிக்கால் வரையல், தொடையளவிற்கு தொடை முடிஞ்சு முட்டிக்கால் வரையில் நீண்ட இருக்கக்கூடிய மகா புருஷ லட்சணத்துடன் கூடிய புஜைகி. இன்னும் எப்படா இருக்கு அந்த புஜங்கள் என்றால், அதற்கு சிருங்காரோச்சித சின்னங்களை சாதிக்கிறார். பிரியையான தாயாருடைய அவதம்சம் என்று சொல்லக்கூடிய அவதம்சம்ன சிரோபூஷணம், உத்பலம் உத்பலம், அப்புறம் கர்ணபூஷணம், உத்பலம்னால் நீலோத்பலம் என்று சொல்லக்கூடிய கருணைதல் புஷ்பம், கர்ணபூஷணங்கள், கர்ணத்தில் அலங்கரிக்கப்பட்டுள்ள சில புஷ்பங்கள், ஸ்லதாலகா பந்த ஸ்லதாலகாக ஸ்லத அன சில கூந்தல்கள், ஸ்லத அலகா பந்தகா என்று தாயாருடைய திருமேனிலிருந்து சிரசிலிருந்து ஏற்பட்டதான சில கேசங்கள் இருக்கிறதே, அவைகள்லாம் பகவானுடைய புஜங்கள்ல தெரியுது. சோ என்னெல்லாம் தெரியுதுன்னால், பிரியனுடைய அவதம்சம் என்ன, அவதம்சான் நாம் சிரோபூஷணம் என்ன, உத்பலம்னு சொல்லக்கூடிய கருணைதல் புஷ்பங்கள், சிரோபூஷணமான உத்பலம்னு வச்சுக்கலாம், கர்ணபூஷணமான உத்பலம், கர்ணபூஷணமான சில புஷ்பங்கள், இல்ல கர்ணபூஷணங்களுடைய அடையாளங்கள், அவதம்சத்தினுடைய அவ அடையாளங்கள் என, சிரசில தாயார் அணிந்திருக்கிற நெற்றி சுட்டி இருக்கிறதே அதனுடைய அடையாளம், உத்பல உத்பலங்கள், உத்பலம்னு சொல்லக்கூடியதான நீலோத்பலங்கள் அவைகள் புஷ்பங்கள் கொஞ்சம் பாகங்கள், கர்ணபூஷணமான தாட்டங்கம் அவைகளினுடைய ஒரு சில அடையாளங்கள், ஸ்லத அலகா பந்த ஸ்லத அலகா பந்த, அலகா பந்தமானது ஸ்லதித்தமாயிருக்கு, அப்படின்னால் கூந்தல் வந்து நன்கு கட்டப்பட்ட கூந்தலானது சிலதா சிறிது தளர்வடைந்ததனால், அதனால் ஏற்பட்ட ஆலிங்கனாதிகளால் ஏற்பட்ட அந்த கேசங்கள் சிலவைகள் பகவானுடத்துல தெரிய இவைகளையெல்லாம் சொல்லக்கூடியதான புஜைகி என்று பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகாபந்த ஸ்லத அலகாபந்த விமர்த விமர்தம் என்றால் ஆலிங்கநாதிகள் இவைகளையெல்லாம் அவைகளே சொல்லுகின்றன, நான்கு புஜங்களே சொல்லுகின்றன. நான்கு புஜங்களிலும் தெரியக்கூடிய அங்கு அடையாளங்கள், தாயாருடைய ஆபூஷணாதிகளுடைய அடையாளங்கள், கேசத்தினுடைய அடையாளங்கள், இவைகளெல்லாம் என்னத்தை சொல்லுகின்றன என்றால் காடமான பந்தம், காடமான விமர்தம். அந்த விமர்த சம்சிபிகி பந்த சப்தம் வந்து நம்ம அலகைக்கு ஸ்லதித்தமான அலகாபந்தம் என்று நாம் அர்த்தம் பண்ணியிருக்கிறோம். ஸ்லதித என்றால் தளர்ந்திருக்கின்ற, அலகாபந்தம் கேசத்தினுடைய கட்டுகள், அது தளர்ந்திருக்கு. அந்த தளர்ந்திருக்கிறத சொல்லக்கூடியதான அடையாளம் எங்கேனால் புஜத்தில் தெரியக்கூடிய ஓரிரு கேசங்கள். இவைகளையெல்லாம் இதெல்லாம் எதனா சொல்றதுனால் எல்லாம் சேர்ந்து திருடமான விமர்தனத்தை சொல்லுகின்றது, திருடமான ஆலிங்கனங்களை சொல்லுகின்றது என்று பொருள்பட இவைகளை சம்சிபி இவைகளை சொல்லக்கூடிய சதுர்பிகி புஜைகி சகாசதம் என்று முதல்ல ஜாக்கின கர்க்கசைகி என்று சதுர்பிகி ஆஜானு விளம்பிபேர் புஜைகி என்பதனால் அதனுடைய ஆகாரம் என்ன, அதனுடைய பிரகாரம் என்ன, அதெல்லாம் வீரோச்சித்தமான சின்னங்களுடன் கூடியவைகளாக இருக்கின்றன என்று கூறி அவைகள் ஸ்ருங்காரோச்சித சின்னங்களான லக்ஷ்மி தாயாருடைய அங்க சௌஷ்டவங்களும் அங்க அதில் இருக்கிற ஆபூஷணாதிகளும் ஸ்பஷ்டமாக புஜங்களில் தெரிகிற மாதிரி என்று விமர்த சம்சிபிகி புஜை என்று சாதித்தார். எப்படியான உத்திதஸ்ய பிரபாதே வரத சததம் அந்தர்மானசம் சந்நிதேயாக என்று வரதராஜ பஞ்சாசத்தில் திருடாலிங்கனத்தினால ஏற்பட்ட அங்கத்தில் ஏற்பட்ட ஆபூஷணங்களினுடைய சின்னங்கள் தெரிகிற மாதிரியாக அந்த வளையல்களினுடைய தழும்புகள்லாம் பகவானுடைய திருமேனியில் இருக்கின்றதாக வரதராஜ பஞ்சாசத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறாரோ அந்த மாதிரியாகவே இங்கும் பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகாபந்த விமர்த்த சம்சிபிகி என்று சாதிக்கிறார். அதாவது இப்ப நம்ம பாஷ்யத்துக்கு போகலாம். புஜமத்திய சோபா அனுசம்ஹிதா, இதற்கு முன் ஸ்லோகத்தில் விராஜமானோஜ்வல பீதவாசசம் ஸ்மிதாதசி சூனுசமாமலச்சவிம் நிமக்னநாபிம் தனுமத்தியம் உன்னச உன்னதம் விசால வக்ஷஸ்தல சோபி லக்ஷணம் என்று விஷால வக்ஷத்தை வக்ஷஸ்தலம் என்று அதனுடைய சோபையை, அதாவது புஜமத்திய சோபையை வர்ணித்தார். ரெண்டு புஜங்களுக்கும் நடுவில் உள்ள மார்பனுடைய சோபையை வர்ணித்தார். இப்பொழுது வீரசிருங்கார சித்ரிதாம் புஜசோபாம் அனுசந்தத்தே, தற்பொழுது புஜங்களினுடைய சோபைகளை வர்ணிக்கிறார். அது எப்படி இருக்கின்றன என்றால் வீர ஸ்ருங்கார சித்ரிதாம், வீர சித்ரிதாம் ஸ்ருங்கார சித்ரிதாம் ச அப்படின்னு அர்த்தம், வீர ஸ்ருங்கார சித்ரிதாம் என்பதற்கு. அதை வர்ணிக்கிறார் இந்த சகாசதம் என்கிற ஸ்லோகத்தினால். அவதார தசாயாம் விரோதி நிராகரணார்த்த வியாபார வியஞ்சகைஹி ஜாக்கினைஹி அங்கிதத்வம் பரவிக்கிரக புஜேஷ்வபி ததபேதேன ததபேதானுசந்தானேன நிர்திஷதி ஜாக்கின கர்க்கசைஹி இதி. அவதாரதசாயாம், தான் அவதாரதசையில் ராமகிருஷ்ணாதி அவதாரதசையில் விரோதி நிராகரணார்த்தம் ராவணவதம் பண்ணுவதற்கும் கம்சாதி வதங்களை செய்வதற்கும் என்ன ஒரு யுத்தாதி வியாபாரங்கள் செய்ய வேண்டி இருந்தனவோ, விரோதி நிராகரணார்த்த வியாபார அந்த வியாபார வியஞ்சகைஹி, இவர் இவ்வளவு சிரமப்பட்டிருக்கார் விரோதிகளை நிரசனம் பண்ணுவதற்கு என்று கூறுவதற்கு உச்சிதமான வியஞ்சகைஹி, அவைகளையெல்லாம் தியோதிப்பிக்கின்ற காண்பிக்கின்ற ஜாக்கின அந்த அம்புனுடைய அடிகள், கிணங்கள், விரணங்கள், அம்புனாலுடைய அடையாளங்கள், அதனால் அங்கிதத்துவம் அந்த அடையாளங்களால் அடையாளமிடப்பட்டுள்ள தான அந்த விக்கிரகம் இருக்கிறதே, அந்த அவதாரதசா விக்கிரகத்தை பரவிக்கிரக புஜேஷ்வபி பரவிக்கிரகத்திலும் அபேத அனுசந்தானத்துடன், விக்கிரகத்தில் அவதாரதசையில் ஏற்பட்ட அதே புஜம்தானே அது, அந்த புஜம்தானே இந்த புஜமும் என்று அபேத அனுசந்தானம் செய்து அங்கும் இந்த கிணங்கள் அங்கும் இந்த அடையாளங்கள் எல்லாம் இருக்கின்றன என்று நிர்தேசம் செய்கிறார் ஜாக்கின கர்க்க சைகி என்கிற இந்த ஸ்லோகத்தினால். சகாசதம் ஜாக்கின கர்க்க சைகி என்ற அந்த ஜாக்கின என்கிற பதத்தினால் அவைகள் எப்படி இருக்கின்றன என்றால், சுபைஹி ஔதாரிய வீதிய சௌந்தர்யாதி சாலிபிகி, அது சுபமான சின்னம்னா எப்படி இருக்கும்னால் அதுவே ஔதாரியத்துடன் கூடியதாக இருக்கிறது, வீரியம் தெரிகிறது, சௌந்தர்யம் தெரிகிறது என்றால், ஔதாரியம் எப்படி தெரியும்னால் ஔதாரியம்ன்றது தான் ஆசிதாளை ரக்ஷணம் பண்ணுவதற்கு ஆக காண்பிக்கக்கூடிய தன்னுடைய உதாரமான மனோபாவம். எவ்வளவு உதாரமான மனோபாவம் இருந்தால் இவர் யுத்தத்துக்கு போயிருப்பார், தன்னுடைய சரீரத்தையும் பொருட்படுத்தாமல் தன்னுடைய பக்தர்களை ரட்சிப்பது என்பதே ஒரு முக்கியமான குணமாக இருந்ததனால் உதாரமான ஹிருதயம் அந்த ஔதாரியத்தை அந்த விரணங்கள் அடிகள் அடையாளங்கள் சொல்லுகின்றன என்று சொல்லலாம். ஆனால் அதுவே மிக ஆழமாக பதிந்திருந்தாலும் அது நிறைய உள்வாங்கி இருக்கிறதுனால ஔதாரியத்துடன் இருக்கு என்றும் சொல்லலாம், பெரிய பெரிய அடையாளங்கள் என்று தாத்பரியமாகலாம். அவருடைய வீரியமும் இதனால் தெரிகின்றன. சக்தின்றது என்னதுனால் எதிரி வந்து அடித்தாலும் அசங்காமல் இருக்கும், மலை போல் அசங்காமல் இருக்கும் தன்மை, அதனால அவருடைய வீரியமானது தெரிகிறது. அதனால ஏற்பட்ட அங்க அடையாளங்கள்லாம் அவருக்கு பார்க்கறதுக்கு நன்னா இல்லாமல் இருக்கார்னால் அதுவே ரொம்ப அழகா இருக்கு. சௌந்தரியம் இந்த அடிகள்லாம் கூட பட்டு இருக்கிற விரணங்கள்லாம் கூட சௌந்தரியத்தையும் சூச்சிப்பிக்கின்றன அவருடைய திருமேனியில் என்பதனால் சுபைஹி என்று இந்த மூன்று குணங்களை இட்டு சுபைஹி என்று சாதித்தார் என்று கொள்ளலாம். ஔதாரிய வீரிய சௌந்தர்யாதி சாலிபிகி ஆதி என்ற சப்தத்தினால அவைகளுடைய இன்னும் ஹிருதய ஹிருத்யத்துவம் பக்தாளுடைய மனசுக்கு இன்னும் இப்பேற்பட்ட பகவான் என்று அவருடைய வாத்சல்யாதி குணங்களையும் இன்னும் மற்றும் பிற குணங்களையும் தெரிவிக்கக்கூடியதான அந்த சுபைஹி என்ற அர்த்தம். பரரூபேபி சதுர்புஜத்துவம் பிரமாண சித்தமித்தி பிரகாஷயித்துமாக சதுர்பிரிதி, அந்த பரஸ்வரூபத்திலையும் நான்கு திருக்கரங்கள் உள்ளன என்பதை பிரமாண புரஸ்தரமாக தெரிவிப்பதற்காக சதுர்பிகி என்று சாதிக்கிறார் என்று பரரூபேபி சதுர்புஜத்துவம் பிரமாண சித்தம், பரரூபத்திலையும் சதுர்புஜத்துவமானது பிரமாண சித்தம்தான். அவதார திசையில் கிருஷ்ணாவதாரத்தில் உபசம்ஹர விஸ்வாத்மன் என்று கூறுவதற்கு முன்பு நான்கு திருக்கரங்களோடு தான் அவதரித்தார் என்று பார்த்துள்ளோம். அது பரரூபத்திலையும் உண்டா என்று கேட்டால் பரரூபேபி சதுர்புஜத்துவம் பிரமாண சித்தம் என்று சொல்லுவதற்காகவே இங்கு சதுர்பி ராஜானு விளம்பிபீர் புஜைஹி என்று பரஸ்வரூபத்தை வர்ணிக்கிறார் என்று வியாக்கியானம் இடுகிறார் சுவாமி தேசிகன். யசோக்தம் அப்ப சதுர்புஜத்துவத்தை ஸ்தாபிக்கிறதுக்கு பிரமாணங்கள்லாம் கொடுக்க வேண்டும், அதற்காக பெரிய மகா பிரயத்னம் பண்றார் சுவாமி தேசிகன். யசோக்தம் விஸ்வக்சேன சம்ஹிதாயாம் வைகுண்டேது பரேலோகே ஸ்ரீ சஹாயோ ஜனார்தனஹாம் உபாபியாம் பூமி நீலாபியாம் சேவித பரமேஸ்வரஹாம் மகாயோகி ஜெகத்தாத்தா திவ்யசிம்ஹாசனோபரி திவ்யசம்ஸ்தரணோபேதே சேஷாஹி பணமண்டிதே. ஒரு ஒரு ஸ்லோகமா அர்த்தம் பார்த்துட்டே போயிடலாம், ஏன்னா பின்னாடி வரப்போறது சதுர்புஜத்துவத்தை சூச்சகமான ஸ்லோகங்கள் பின்னாடி வருது. அந்த பகவான் பரஸ்வரூபத்தில் இருக்க அந்த பெருமாளானவர் வைகுண்டவாசியான அந்த பெருமாள் வைகுண்டேத்து பரையலோக்கே ஸ்ரீ சஹாயஹா, ஸ்ரீயை தன்னுடைய சகாயமாக உடையவர் என்றால் ஸ்ரீயுடன் கூடியவர் என்றே அர்த்தம். நம்ம சாதாரணமாக ஸ்ரீ சகாயத்துக்கு ஸ்ரீ இருக்கா அப்படின்லாம் நினச்சக்கூடாது. அவருக்கு யார் சகாயத்துக்கு தேவையில்லை, யாருமே தேவையில்லை. ஆனாலும் லக்ஷ்மி தத்துவமே அப்படிப்பட்டது, எப்பொழுதும் அனபாயமாக, அதாவது தாயார் இல்லாமல் பெருமாள் இருக்கிறதே இல்லை, தாயார் இல்லாமல் பெருமாள், பெருமாள் இல்லாமல் தாயார். அதனால் எப்பொழுதும் தாயாருடன் கூடியிருக்கிறார் என்பதை சூச்சிப்பதற்காக ஸ்ரீ சகாயோ ஜனார்தனஹா என்று, ஜனார்தனஹா உபாபியாம் பூமி நீலாபியாம் சேவித பரமேஸ்வரஹா, ரெண்டு பக்கங்களிலும் பூமி தேவியாலும் நீலாதேவியாலும் கைங்கரியம் செய்யப்படுகின்றவரான அந்த பரமேஸ்வரஹா மகாயோகி, இந்த உலகையே படைப்பதற்காக மகாசங்கல்பம் செய்த அதற்கு அனுகுணமான மகாயோகத்தை செய்தவர் என்று அர்த்தம். ஜெகத்தாத்தா, ஜெகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணக்கூடியவர். அவர் என்ன பண்றார் என்றால் திவ்ய சிம்ஹாசனோபரி, திவ்யமான சிம்ஹாசனத்தின் மேல் அமர்ந்துள்ளார். அங்க திவ்ய சம்ஸ்தரணம் இருக்கிறது, திவ்யமான வெறிப்புகள் இருக்கின்றன. அது அதற்கு மேலே அது எப்படா இருக்குன்னா சேஷாகி பணி மண்டித்தே, அது ஆதிசேஷனுடைய தலை விரிப்பு, ஆயிரம் தலையை விரித்து காண்பிக்க அதில் ஏற்பட்ட மணிகளால் ரத்னங்களாலும் மிகச் சிறப்பாக விளங்கக்கூடிய பஞ்சோபனிஷதாத்ம ஆம்நாத திவ்யமங்கல விக்கிரகம். பஞ்சோபனிஷத் எப்படி சொல்லுகிறதோ அப்படிப்பட்ட திவ்யமங்கல விக்கிரகத்துடன், அப்ராகிருத்த தனுகும், பிராகிருத்தமான தனு இல்லாத திவ்யமான சரீரத்துடன், தேவா நித்யாகிருதி தரகா யுவா, நித்யம் யுவா ஆகிருதி தரகா, நித்யாகிருதி தரகா யுவா, நித்தியம் ஒரு ஆகிருத்தியை தாரணம் பண்ணுபவர். எப்படிப்பட்ட ஆகிருதி என்றால் யுவாகிருதி என்று சாதிக்கிறார். நித்யாதீதா ஜெகத்தாதா நித்தியேன முக்தைஷ்ட சேவிதா, நித்யாதீதா ஜெகத்தாதா நித்தியர்களை காட்டிலும் தாண்டியவர், ஜெகத்தாதா ஜெகத்தையே சிருஷ்டிப்பவரான அவர் நித்தியர்கள் முக்தர்கள் என்று இரண்டு விதமான சர்வஜர்கள். அவர்கள் நித்தியர்களாகவே எப்பொழுதும் பகவத் கைங்கரியம் செய்பவர்கள். முக்தர்கள் இங்கிருந்து சம்சாரத்திலிருந்து அங்கு சென்று பாக்ய பரிபாக்கத்தினால் ஆச்சாரிய கட்டாட்சத்தினால் மோட்சம் சென்று அங்கு பகவத் கைங்கரியம் செய்யக்கூடியவர். அவர்களால் இருவர்களாலும் கைங்கரியம் செய்யப்பட்டவராக சேவிதஹா பத்தாஞ்சலி புட்டைர் ஹிருஷ்டைஹி நிர்மலைஹி நிருபத்ரவைஹி சதுர்புஜ ஷியாமலாங்கா ஸ்ரீபூபியாம் சக நீலையா, பூம்யாம் ஸ்ரீபூம்யா சக நீலையா இது பத்தஹா பத்தாஞ்சலி புட்டைஹி, அதாவது எப்பொழுதும் கையை கூப்பிக் கொண்டிருக்கிற சந்துஷ்டர்களாக இருக்கக்கூடிய, லோகத்தில் கையை கூப்பிட்டுடனா இருப்பான் ஆனால் சந்தோஷமாக இருக்க மாட்டான், ஏதோ பணம் கிடைக்கிறவர்கள் கை கூப்பிட்டு அந்த மாதிரிலாம் இல்லாமல் பத்தாஞ்சலி புட்டைஹி ஹிருஷ்டைஹி சந்தோஷமாக இருக்கிறார்கள், நிர்மலைஹி சுத்தமாக இருக்கிறார்கள், நிருபத்ரவைஹி அவளை யாரும் கை கூப்பிடுறதுக்கு நிர்பந்தப்படுத்தலை, எந்த விதமான உபதிரவமும் இல்லாமல் இருக்கிறார்கள். அப்படி சதுர்புஜ ஷியாம் அவர்கள் உபத்ரவைஹி அவர்களுடன் கூட எப்படி விளங்குகிறார் என்றால் சதுர்புஜகா ஷியாமலகா, சதுர்புஜனான ஷியாமலாங்கஹா கருப்பான திருமேனியுடன், ஸ்ரீபூம்பியாம் ஸ்ரீபூம்யா சக நீலையா, ஸ்ரீபூபியாம் அப்படின்னு இருக்கு, ஸ்ரீ என்ன, பூமாதேவி என்ன, நீலாதேவி என்ன, இவர்களுடன் விளங்க ஸ்ரீபூபியாம் சக நீலையா, பூமியாம் இல்லை, ஸ்ரீபூபியாம் சக நீலையா, விமலைஹி பூஷணைஹி நித்தியைஹி பூஷிதா, விமலமான நித்தியமான ஆபூஷணங்கள், நித்தியம்னா எப்பொழுதும் இருக்கக்கூடிய ஆபூஷணங்களால், விமலைஹி விமலமான ஆபூஷணங்களால் பூஷிதராகவும் நித்திய விக்கிரகராகவும், நித்திய விக்கிரகா எப்பொழுதும் இதே திருமேனியுடன் இருக்கக்கூடியவராக விளங்குகிறார். பஞ்சாயுதை சேவியமான ஐந்து விதமான ஆயுதங்களால் எப்பொழுதும் சேவியமானஹா கைங்கரியம் பண்ணப்படுபவராக சங்கச்சக்கரதரஹா ஹரிஹி, சங்கத்தையும் சக்கரத்தையும் தரித்துக் கொண்டுள்ளவர் சங்கச்சக்கரதரோ ஹரிஹி. சஹசிரஸ்தூண சம்யுக்தே மண்டபே பரமேஸ்வரஹா, ஆயிரங்கால் மண்டபத்திலே பகவான் விநியஸ்த வாமகம் பாகும் ஆசனே வாம பார்ஸ்வகே, விநியஸ்த வாமகம் பாகும் இடது கையை, விநியஸ்ய வாமகம் பாகும் ஆசனி ஆசனத்தில் வைத்துக்கொண்டு, வாமபார்ஸ்வகை இடது பக்க ஆசனத்தில் வைத்துக்கொண்டு, ஆசனத்தினுடைய கைப்படி இடது பக்கத்தில் வைத்துக்கொண்டு, தட்சிணம் ஜானுகேன்யஸ்தம் வலது கையை கையில் தட்சிண ஜானுகே தொடையில் வைத்துக்கொண்டு, லம்பயன் ஜெகதாம் பதி நியஸ்தம் லம்பயன், அதாவது அவர் வச்சுருக்கார் கீழே கை தொங்கிறது, அத லம்பயன் வெறும கையை வச்சுருக்காருனா வலது கையை அப்படி கையையே விரல்களோட கூடின விரல்களை வச்சுருக்காரு நினைக்கிறார், விரல்கள்லாம் தொங்க விட்டுருக்கார், கையினுடைய பாகங்கள் எல்லாம் தொங்க விட்டுருக்காருன்றது தெரியறதுக்காக லம்பயன் ஜெகதாம்பதி ஏவமேவ தியானம், இப்படிதான் தியானம் பண்ணணும்னுட்டு பாஷ்யக்காரரும் நித்திய கிரந்தத்தில் சாதிக்கிறார். அதனால் ஏவமேவ தியானம் பாஷ்யக்காரைகி நித்தியே புரோக்தம். அதனால சதுர்பிஹி புஜைஹி என்றே நான்கு புஜங்களுடன் கூடின பெருமாளையே தியானம் பண்ண வேண்டும். அப்படிப்பட்டவன் தான் ஸ்ரீ வைகுண்ட நிவாசியான பகவான், நான்கு கரங்களுடன் விளங்கக்கூடியவன் என்று புரிந்து கொண்டு அவரையே தியானம் செய்கிறார் இந்த ஸ்லோகத்தில். தாத்பரியம் பலபவுஷ்கர சம்ஹிதையில் கூட அதுல சில விரோதங்கள்லாம் வருது, அதெல்லாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னு சாதிக்க போறார். தேவ வைகுண்டநாதஸ்து அனந்தாசன சம்ஸ்திதா சேவியா ஸ்ரீ பூமி நீலாபிஹி பிராதுர்பாவை ஸ்துச்சாக்கிளைஹி சங்கச்சக்கரதரோ நித்யம் ஜானுன்யஸ்தைகஹஸ்தவான் அபயப்ரதஹஸ்தஸ்ய நிலஜீமூத சந்நிபஹாம். இங்கு நான்கு கரங்கள், சங்கம் என்ன சக்கரம் என்ன இரண்டு கைகளில், நித்யம் ஜானுன்யஸ்த ஏகஹஸ்தவான் தொடையில் வைத்துக் கொண்டுள்ள இன்னொரு கையை உடையவராக, அபயப்பிரதஹஸ்தஸ்ய இன்னொரு கையில் அபயப்பிரதானம் செய்து கொண்டு, நாலு திருக்கரங்களுடன் நீலஜி மூத்த சன்னிபகா கருமையான மேகம் போன்ற திருமேனியுடன், தியாதவியா நித்தியலோகஸ்தகா முக்தி முக்தி பலப்பிரதகா, அப்படிப்பட்ட பகவான் நித்தியலோகஸ்தகா நித்தியமான ஸ்ரீ வைகுண்ட லோகத்தில் இருப்பவர், மோக்ஷத்தையும் போகத்தையும் தரக்கூடியவ புக்தி முக்தி முக்திம் சததாதி முக்தி புக்தி பலப்பிரதகா தியாதவியா, தியானம் செய்ய இப்படிப்பட்ட பெருமாளை தியானம் செய்ய வேண்டும் என்றல்லவா அந்த பலபௌஷ்கர சம்ஹிதையானது சொல்லுகிறது. அத்ர அபயப்பிரதஹஸ்தத்வாதி வைஷமியம் அவஸ்தாபேதாது உபபத்தியதே. அந்த கிரந்தத்தில் வேற மாதிரி சொல்லியிருக்கு சதுர்புஜம், இந்த இடத்துல வேற மாதிரி சொல்லியிருக்கே என்று கேட்கக்கூடாது. வேற வேற ஸ்தித்தியில வேற வேற இடங்கள்ல வேற வேற ஸ்தித்தியில பெருமாள் வேற வேற மாதிரி கை வச்சுட்டு இருக்கலாமே, அதனால அதுல ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சாதிக்கார். எத்து கைஷிதுக்தம், சில பேர் என்ன சொல்றாள், முகம் முகம் முகம் கிமஸ்ய கௌ பாஹு பாஹூரா ஜன்ய கிருதா என்கிற இடங்கள் எல்லாம் பாஹு பாஹு பாஹுன்னு த்ரிவச்சனத்தை தான் பிரயோகம் பண்ணிருக்கு, பகுவச்சனத்தை பிரயோகம் பண்ணலை, அதனால் இரண்டு திருக்கரங்கள் தான் என்று புருஷ சூக்த வாக்கியாபியாம் இந்த புருஷ சூக்த வாக்கியங்களாலே தெரியறதே. அது மட்டும் இல்லாம தசஹஸ்தியா அங்குலயா தசபத்யாக துவா ஊரு துவௌ பாஹு ஆத்மைவ பஞ்சவிம்சா இத்தியேத இத்தியேத இத்தி ஐத்தரேயோக்த உக்தியா ஐத்தரேயசம் ஐத்தரேயம் என்கிற உபனிஷத்தும் இதையே சாதிக்கிறது அப்படின்னா, தசஹஸ்தியா பத்து விரல்ல இருக்கிற அங்குலயா, தசஹஸ்தியா அங்குலயா, தசபத்யாகா அங்குலயா காலில் இருக்கிற பத்து விரல்கள், துவா ஊரு இரண்டு துடைகள், துவௌ பாஹு இரண்டு துடைகள், துவா ஊரு துவௌ பாஹு ரெண்டு கரங்கள், ஆத்மைவ ஆத்மா என்று பஞ்சவிம்ச தத்துவங்கள் இருக்கின்றன என்று ஐத்திரேயம் சொன்னபடி பார்த்தால் இரண்டு கரங்கள் தானே இருக்கின்றன. பாணிபியாம் அது மட்டும் இல்லாம பாணிபியாம் திரையீம் சம்பரதி இத்தியாதி ரகசியாம் நாயோக்தியாச்ச, ரகசியாம் நாயம் என்கிற கிரந்தத்திலும் பாணிபியாம் என்று இருவச்சனத்தில் பிரயோகம் பண்ணிருக்கு. திரையீம் சம்பரதி ரெண்டு கைகளாலும் வேதங்களை சம்ரக்ஷிக்கிறார் என்று அந்த ரகசியாம் நாயம் சொல்லுகிறபடியினால் திருக்கரங்கள் இரண்டுதான், பரஸ்ய த்விபுஜத்துவம் சித்தியதி என்று சொன்னால் தது அயுக்தம், அது பொருத்தம் அன்று. தேஷாம் வாக்கியானாம் அந்த வாக்கியங்கள் எல்லாம் இரண்டு கை இரண்டு திருக்கரங்களை சொல்லக்கூடியவைகளான வாக்கியங்கள் எல்லாம் பிரகரணாதிபிகி அந்ய பரத்வேன, அந்த பிரகரணத்தை பார்த்தா இது வேற அர்த்தம்னு தோன்றது. பரஸ்ய சதுர்புஜத்துவ பிரதிஷேத அதர்சனாத், அங்க பெருமாளுக்கு நான்கு கரங்கள் இல்லைன்னு சொல்லலையே. ஆனால் இங்கே ரெண்டு கரங்களுடன் தியானம் பண்ண வேண்டும் என்பது வேற ஏதோ ஒரு தியானத்திற்கு அங்கமாக சொல்லப்பட்டவைகள் அவ்வளவே தவிர பகவானுடைய ஸ்வரூபம் சதுர்புஜம் என்பதில் பிரதிஷேதம் எங்கும் செய்யவில்லையானபடியினால் அது ஒரு அவஸ்தா விசேஷத்தில் இரண்டு திருக்கரங்களோடு நாம் தண்டம் சமர்ப்பிக்கணும்னு புரிஞ்சுக்க வேண்டியது என்று ஆன்யபரியம் சொல்லுகிறார். எச்ச உக்தம் ஸ்ரீ தாத்வதே சாத்வதே சம்ஹிதே. சாத்வத சம்ஹிதையில என்ன சொல்றதுன்னா, நாதாவசான கமனே தேவோனந்த சனாதனஹாம் சாந்த சம்வித் ஸ்வரூபஸ்து பக்தானுக்ரஹ காம்யயா அனஉபம்யேன வபுஷாம் ஹ்யமூர்த்தோ மூர்த்ததாம் கதஹாம் விஸ்வமாப்யாயயன் காந்த்யாம் பூர்ணேந்த்வயுத துல்யயா என்று ஆரம்பித்து வரதாபயதேனைவ சங்கசக்ராங்கிதேனச என்று நான்கு கரங்கள் சொல்லப்படுகின்றன. வரதகரம், அபயப்பிரதகரம், சங்ககரம், சக்கரகரம் என்பதாக நான்கு திருக்கரங்களை இந்த சம்ஹிதையும் சொல்லுகிறது. அந்த சாத்வத சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய பாஞ்சராத்திர சம்ஹிதையானது நாதாவசான சமயே தேவோனந்தாத் அனந்த சனாதனஹா. நாத அவசான சமயே, நாதம் என்று சொல்லக்கூடிய கண்டையானது முடியும் தருவாயில், தேவஹா அனந்தஹா சனாதனஹா என்று சொல்லக்கூடிய பகவான் சாந்தஹா சாந்தஸ்வரூபத்தில், சம்வித் ஸ்வரூபஸ்து ஞானஸ்வரூபத்திலும், பக்தானுகிரக காமியையா பக்தர்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று, அனௌபம்யேன வபுஷா அதாவது யாராலும் உபமை சொல்லக்கூடிய முடியாத திவ்யமான திருமேனியுடன், அமூர்த்தோ மூர்த்ததாம் கதஹா அவர் ஸ்வரூபமாக சுயமாக ஸ்வரூபம் இல்லாதவராக இருந்தும் கூட ஒரு ஸ்வரூபத்தை பக்தாளுக்காக எடுத்துக்கொண்டு மூர்த்ததாம் கதஹா விஸ்வம் இந்த உலகத்தை தன்னுடைய காந்தியினால் சந்தோஷப்படுத்திக் கொண்டு விஸ்வமாப்யாயன் காந்தியா பூர்ணேந்து துல்யயா ஆயிரக்கணக்கான சந்திரன்கள் இருந்தால் எப்படி இருக்கும், பூர்ணச்சந்திரர்கள் இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியாக பிரகாசிக்கிறார் பெருமாள். எப்படி என்றால் பரதஹஸ்தேன அபயஹஸ்தேன சங்கஹஸ்தேன சக்கரஹஸ்தேன என்று அபய வரத அபயப்பிரதானேனைவ ஒன்று ஒரு கரம் வரத்தை கொடுப்பதாக அனுகிரகிக்கும் கையாகவும், இன்னொரு திருக்கரமானது அபயம் அதாவது தன்னுடைய சரணாரவிந்தத்தை காண்பித்து இதை ஆசிரியத்தால் அபயம் தருகிறேன் என்று வரத அபய தேனைவ சங்க சக்கராங்கிதேனச்ச சங்க சக்கரங்களுடன் கூடியவைகள் அந்த திருக்கரங்கள் திரைலோக்கியோத்ருதி தக்ஷேன யுக்தஹா பாணித அதாவது இந்த மூன்று லோகத்தையுமே தூக்கி நிறுத்தக்கூடிய அளவுக்கு கையில் பலம் இருக்கிறதோ என்று நினைக்கலாம் படியாக பாணித்வயேன சஹா என்று சாத்வத்த சம்ஹிதை கூறுகிறது. அதனால் நான்கு திருக்கரங்கள் என்பதில் வித்தியாசமில்லை. ததிதம் தத்ரத்ய ஹிருத்யாக விசேஷ விதி பரம் அதுவா என்ன சொல்றா பூர்வபக்ஷிகள் சொல்லலாம், இது அந்த ஹிருத்யாகம் பண்ணும் போது பண்ண வேண்டிய ஒரு விஷயமே தவிர வஸ்துதா இரண்டு கரங்கள்னு சொல்லலாமே. பௌஷ்ட சம்ஹிதை என்ன சொல்றதுனால் திபுஜம் புருஷாக்காரம் யுக்தமாதித்ய சன்னிபைஹீம் துவஜைராபரணைச்சின்னைஹி சங்கசக்ராதி சங்கிதைஹி இதி இப்படியாவது பௌஷ்கர சம்ஹிதையும் ரெண்டு புஜம்னு சொல்றது. திபுஜம் புருஷாக்காரம் யுக்தம் ஆதித்ய சன்னிபைஹி துவஜைஹி ஆபரணைஹி சின்னைஹி சங்கசக்ராதிபிஹி சங்கர சக்கராதி சங்கீதைஹி என்று இந்த இந்த கரங்கள்லாம் எப்படா இருக்குனால் திவிபுஜம்னு சொல்லிட்டு துவஜங்கள் இருக்கின்றன, ஆபரணங்கள் இருக்கின்றன, இவைகளால் சின்னித்தம் அடையாளமிடப்பட்ட என்று சாதிக்க சொல்றது பௌஷ்கர சம்ஹிதை இரண்டு புஜங்களை சொல்லுது. அதே மாதிரி சௌமந்தவ சம்ஹிதை என்று சொல்லக்கூடிய அந்த சம்ஹிதையிலும் நிரஸ்திராத்விபுஜா சௌமியா சங்கசக்கராங்கிதா மகாபுருஷ ரூபாச்ச சுப்பிரசன்னா விலக்ஷணா இதி இரண்டு திருக்கரங்களுடன் இருப்பதாக இந்த பிரமாணமும் சொல்லுகிறது. அதே மாதிரியாக பாரத்வாஜ புராண் பாரத்வாஜேச்ச என்று திவாஹோஹோம் చక్రదత్పాణి దక్షిణ శంఖపర ఉపవిష్టం తు మోక్షార్థి ఉత్తితం విశ్వసిద్ధయే ఇది. இதுவும் என்ன பண்றதுன்னால் த்விபாஹுவோஹோ இரண்டு திருக்கரங்களாலும் சக்கரம் என்ன சக்கர சங்க சக்கர சக்கரம் என்ன தட்சிணஹஸ்தத்தில் சங்கம் என்ன இவைகளை தரித்துக்கொண்டு அமர்ந்திருக்கிறார். அவர் மோக்ஷார்த்தியாக அமர்ந்துள்ளார். உபவிஷ்டம் மோக்ஷத்தை கொடுப்பவராக மோக்ஷார்த்தி து உத்திதம் விஸ்வசித்தையே. இப்படிப்பட்டவராக அமர்ந்திருக்கிற பெருமாளை தியானம் செய்ய வேண்டும் மோக்ஷார்த்தி என்று சாதிக்கிறது. சாங்கர்ஷணம் என்று சங்கர்ஷண சம்ஹிதையிலும் புருஷோத்தமஸ்ய தேவஸ்ய சுத்தஸ்ய ஸ்பட்டிக த்விஷஹாம் சமபாதஸ்ய பத்மேர்த்வேம் பத்மோர்த்வேம் ஏகவக்தஸ்ய சம்ஸ்திதிஹி வரதாவய ஹஸ்தௌ த்வௌ என்று அப்ரவிருத்தாக்கிய கர்மணஹா என்று வேற காரியங்களில் ஈடுபடாமல் இரண்டு கரங்களிலும் வரத்தை கொடுப்பதாகவும் அபயத்தை கொடுப்பதாகவும் இரண்டு கரங்கள் என்று இப்படி இரண்டு திருக்கரங்கள் உடையதாக சொல்லக்கூடிய பிரமாணங்களுக்கெல்லாம் என்ன கதி என்றால் ஏதான் அஞ்ஞானி ச ஏவம் விதானி வாக்கியம். இது மாதிரி வாக்கியங்கள் மட்டுமில்லை, இன்னும் எண்ணற்ற இடங்களில் இரண்டு கரங்கள் என்று சொல்லி இருக்கக்கூடும். அவைகள்லாம் தத்தத்ரூப சத்பாவ மாத்திரபராணி ஏவம்விதானி வாக்கியானி. இந்த வாக்கியங்கள்லாம் பகவானுக்கு ஸ்வரூபம் இருக்கிறதுன்றத சொல்ற வாக்கியங்கள் தான். எத்புர ஆனந்தாக்கிய சம்ஹிதாயாம் உக்தம் ஆனந்த சம்ஹிதையில சொல்லப்படுகிறது என்னவென்றால் ஸ்தூலம் அஷ்டபுஜம் புரோக்தம் தஸ்மாத் ஏதத்ரயம் யஜேதிதி. அதாவது ஸ்தூலமாக எட்டு கரங்கள் இருக்கின்றன. ஆகையால் இந்த மூன்று விதமான ஸ்வரூபத்தையும் தியானம் செய்ய வேண்டும் என்று அங்கு சொல்லுகிறது. ஏததபி பரரூபம் அதிகிருத்தியைவ பஹ்விஷு சம்ஹிதாசு சதுர்புஜத்வ பிரதிபாதனார். இந்த பிரமாணமும் தவறு. என்னவென்றால் தவறு என்று சொல்லக்கூடிய ஆன்யபரியம் சொல்றோம். பரமாத்மாவான பரமபுருஷன் இருக்கிறானே, பரஸ்வரூபத்தில் இருக்கிற புருஷன், அவனை பற்றி சொல்லும் அநேக சம்ஹிதைகள் சதுர்புஜத்துவத்தை தான் சொல்லுகிறதான். அப்படினால் இச்சாகிரகீத அபிமதோரு தேகஸ்ய தேவஸ்ய, தன்னுடைய இஷ்டப்படி எத்தனை திருக்கரங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம், எப்படியானாலும் திவ்ய திருமேனி எடுத்துக்கலாம்னு இருக்கக்கூடிய அந்த அவருக்கு இருக்கக்கூடிய சுவாதந்திரத்தோட இருக்கக்கூடிய அந்த தேகஸ்ய வைகல்பிக தியான பரத்தையா சுசங்க விகல்பேன இப்படியும் பண்ணலாம் இப்படியும் தியானம் பண்ணலாம் ஏதோ பலனை உத்தேசிச்சு இப்படிலாம் பண்ணலாம்னு சொல்லக்கூடியது சுசங்கதம் தான். அதனால் இரண்டு திருக்கரங்கள் சொல்லக்கூடிய வாக்கியங்களும் தவறன்று. ஆனால் பரமபுருஷனான ஸ்ரீ வைகுண்டநாதனுக்கு நான்கு கரங்கள் உண்டு என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு விதமாக சொல்லியிருந்தாலும் அவைகள் எல்லாமே பெருமாளுக்கு சொரூபம் உண்டுன்னு சொல்ல வந்தவைகள். ஆனால் உண்மையா எத்தனை கரங்கள்னு பார்த்தால் நான்கு கரங்கள் என்று சாதிக்கும் அழகு இந்த இடத்தில். ஏததபி பரரூபம் அதிகரித்தியவ பஹ்விஷு சம்ஹிதாசு சதுர்புஜத்துவம். இது ஏண்டா இந்த நிர்ணயத்துக்கு வரும்னால் எத்தனையோ சம்ஹிதைகள்ல சதுர்புஜத்துவம் சொல்லியிருக்கு பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனுக்கு. இச்சாகிரகீத அபிமத்தோரு தேகன்னு சொல்றதுனால தான் இஷ்டப்படி எத்தனை திருக்கரங்கள் வேணாலும் எடுத்துக்கலாம். ரிஷதேஜன் ரிசிம்ம கிருஷ்ணாத் ஏகைக ரூபேஷ்வபி திர்புஜத்துவம் த்விபுஜத்துவ சதுர்புஜத்துவ வர்ணபேதாத்யந்த் அவாந்தர வைஷம். ஒரு நிருசிம்மாவதாரத்திலையும் கிருஷ்ணாவதாரத்திலையுமே கூட த்விபுஜத்துவம் சொல்லியிருக்கு, சதுர்புஜத்துவம் சொல்லியிருக்கு, வர்ணபேதங்கள்லாம் சொல்லியிருக்கு. அதனால எப்படி ஒரே திவ்யமங்கல விக்கிரகத்தில் இப்படிலாம் ஏற்படும் கேட்கக்கூடாது. வேற வேற அவதாரங்களில் வேற வேற விதமாக இருக்கு. பரஸ்மின் நித்யோதித அதே மாதிரியாக பரமபுருஷனான ஸ்ரீவைகுண்டநாதன் விஷயத்திலும் நித்யோதிதம் சாந்தோதிதம் என்கிற விபாகங்கள் இருக்கின்றன. அந்த நித்யோதித சாந்தோதிதாதி விபாகா சம்பிரதிபன்னஹா, அந்த விபாகங்கள்லாமும் சுசங்கதமாக சொல்ல வேண்டும். சாந்தோதித்தம் என்றால் நித்யோதித்தம் என்றால் என்ன, அந்த சாந்தோதித ஸ்வரூபம் எப்படி இருக்கு, நித்யோதித ஸ்வரூபம் எப்படி இருக்கு என்றெல்லாம் வர்ணிக்கிற சமயத்தில் நாம் பிரமாண புரசரமாகத்தான் செல்ல வேண்டும். அப்பொழுது அங்குள்ள திருமேனியில சதுர்ஹஸ்தம் தான் சொல்றோம். நித்யோதித சாந்தோதிதாதி விபாக சம்பிரதி பன்னஹா இது சர்வம் சுஸ்தம். அப்பொழுதுதான் இந்த சாந்தோதிதம்ன்ற விபாகம், இந்த நித்யோதித்தம்ன்ற விபாகம் எல்லாம் நம்மளால் சொல்ல முடியும் பரமாத்மா விஷயத்தில். அது சில இடங்களில் இரண்டு புஜங்கள், சில இடங்களில் நான்கு புஜங்கள் என்கிற பேதமெல்லாம் சாந்தோதிதாதி தசைகளில் வரக்கூடும். ஆனால் இங்கு சொல்லக்கூடிய ஸ்லோகமானது சதுர்புஜத்தை சொல்லுகிறது. ஸ்ரீ வைகுண்டத்தில் பெருமாள் எழுதியிருக்கிற அத்த ஸ்லோகே ஜாகின இத்தியாதினா சுபக்த சம்ரக்ஷணார்த்தம் மகாவீரத்வம் ஜோதிதம். தன்னுடைய இப்ப எத்தனை திருக்கரங்கள் தான், இப்ப என்னடா இந்த திருக்கரங்களுடைய பெயர்னா பக்தர்களை சம்ரக்ஷணம் பண்ணுவதற்காக நான்கு கரங்களுடன் உள்ளார். அதனால் அவருடைய மகாவீரத்துவம் தெரிகிறது, மகாவீரன் என்று புரிகிறது. அது மட்டும் இல்ல, பிரியாவதம் சேத்தியாதினா, பிரியாவதம் சேன்னு சொல்லக்கூடிய பிரியையான லக்ஷ்மியினுடைய சிரோபூஷணம் என்ன, அல்லது அவதம்சத்தில் உள்ள ஆபூஷணம் என்ன, அல்லது புஷ்பம் என்ன, சுவானுரூப வீரபத்னி சம்பந்த தத்புரஸ்காரேன, அதாவது தனக்கு அனுகுணமான வீரபத்னி இருக்கிறாள், தனக்கு தான் வீரன் என்றால் தனக்கு பத்னியும் வீரையானவள் என்று வீரபத்னித்த சூச்சகமாக ஸ்திரீ வீரபத்னி சம்பந்தம் தத்புரஸ்காரேன சர்வைகி அவ. அதனால எல்லாரும் சுலபமாக அணுகலாம். வீரபத்னியினுடைய சம்பந்தமானது ஆசிலேஷாதிகள் இருக்கின்றன, ஆலிங்கனாதிகள் இருக்கின்றன, அவைகள் எல்லாம் பகவானுடைய திருமேனியில் தெரிகின்றன. அதனால சுலபமாக அப்ரோச்சபிள் அபிகமனியத்துவம் சூச்சியதே. இந்த ஸ்லோகத்தினால பெருமாள் நிச்சயமாக சுலபமாக அடையப்பட வேண்டியவர், அப்ரோச் பண்ணக்கூடியவர் என்கிற அர்த்தமும் புரிகிறது இந்த ஸ்லோகத்தினால். வெறுமை முதல் ஸ்லோகத்தை சொல்லி ஜாகின கர்க்கசை சுபைஹி சதுர்பி ராஜானுபுலம் புஜைகின்னு சொன்ன பக்தால் எல்லாரும் பயப்படுவாள் போறதுக்கு. அதுக்காக அடுத்த விசேஷணத்தையும் சாதிக்கிறார். பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்த சம்சிபிஹி என்று. அதனால் எல்லோரும் ஆசிரியக்கும் தகுதியை பெற்றுள்ளவர்கள் தான், பயப்பட வேண்டாம் என்ற அர்த்தமானது இதிலிருந்து துவனிக்கிறது என்று சாதிக்கிறார். இந்த ஸ்லோகத்தை மறுபடியும் வாசிக்கலாம். சகாசதம் ஜாகின கர்க்கசை சுபைஹி சதுர்பிராஜானு விலம்பி பெர்புஜைஹி பிரியாவதம் சோத்பல கர்ணபூஷண ஸ்லதாலகா பந்த விமர்த சம்சிபிஹி. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா. தாசன்.